பாட பாட பழகு வந்தாடு தந்தாடு என்னோடு நீயும் வாவா நீ ஆட ஆட அழகு நான் பாட பாட பழகு வந்தாடு தந்தாடு என்னோடு நீயும் வாவா தாளாட்டவா நீ ஆட ஆட அழகு நான் பாட பாட பழகு வந்தாடு தந்தாடு என்னோடு நீயும் வாவா